ஸ்ரீ மாதவான்வய சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மணதேசிகேந்திரம் பரத்வாஜம் ஷடரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சுதசம்ஸ்காரமாத்ய ீமேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதயமுனிகிருபயாப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ீமேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாஜிஹகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிஜிஹ்நாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி அஸ்மத் குரு பரம்பராயை நம. கடந்த 3 தினங்களாக இந்த பாதிரிகளின் மகிமை என்ற தலைப்பை பற்றியதான ஒரு முன்னுரையாக அவசாரிக்க ஆரம்பிப்போமா? சில விஷயங்களை அனுபவிப்போம். இனி மேற்கொண்டு அந்த பாதுகா சரஸ்ரம்னு சொல்லப்படுறதான கிரந்தத்தினுடைய முதல் பாசுரம் தொடங்கி எல்லா பாசுரத்தையும் அதனுடைய விசதமான அர்த்தத்தோட பார்க்கறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காது. அதனால முக்கியமான பாசுரங்கள், ரசபுஷ்டியான பாசுரங்கள். இப்போ இதுல ரசபுஷ்டினாலே அப்போ சுவாமி இயேசுனுடைய ஒரு சோஸ்திரம் நன்னா இருக்கு, இன்னொரு ஸ்லோகம் நன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆயிரத்தெட்டுல அது இல்லை. அதாவது நம்மளுடைய மந்த மதிக்கு அதை விட இது முக்கியம் அப்படின்னு தோன்றது பாருங்க. அதுல அப்படி எடுத்துட்டு அதை சிலவற்றை விண்ணப்பிக்கலாம்ங்கிறது அடியனுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை மனசில் கொண்டு இப்போது முதல் ஸ்லோகத்திலிருந்து கிரமேண அப்படிங்கிறது இந்த பாதுகா சரஸ்வரத்தினுடைய முதல் ஸ்லோகம். இப்போ ஒரு கிரந்தத்துக்கு அல்லது ஒரு பிரபந்தத்துக்கு பெயர் எப்படி வருகிறது அப்படிங்கிறத அறிந்தோமானால் அது 3 வகையிலே வரலாம். ஒன்று, அந்த கிரந்தத்திலே யாரை பற்றி சொல்லப்படுகிறதோ அவர் பெயரிலே அமையலாம். அதாவது இங்கே அந்த பாதிரிகளை பற்றியதான விஷயமா இருக்கிறதுனால 1000 ஸ்லோகங்கள் கொண்டதாக இருக்கிறதுனால இதுக்கு சுவாமி தேசியனே பாதுகா சகஸ்ரம்னு பேர் வச்சார். அதனால இந்த பாட்டுடை தலைவன் இந்த பிரபந்தத்துல, அதாவது இந்த ஸ்லோகத்துல, எம்பெருமான் திருவடி நிலையா இருக்கிறதான திருப்பாதுகைகள், அதுக்கப்புறம் அந்த இலக்கண முறைப்படி அந்த பாசுரங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது 1000 பாசுரங்கள், அதுக்கு மேல 8 பாசுரம் பல ஸ்துதி, 8 ஸ்லோகம் பல ஸ்துதி, அப்போ அது வந்து 1008 ஆறுது. இப்போ இந்த மாதிரி பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இப்போ நம்ம அக்ரியாழ்வார் திருமொழி அப்படின்னு பிரபஞ்சத்தில் சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கிறதுனால அதை பெரிய திருமொழின்னு சொல்றோம். அப்புறம் இலக்கண வகையை வச்சுன்னு சொல்றாரு, திருவாசிரியம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதெல்லாம் இலக்கண வகையை வச்சுருவர். திருச்சந்த விருத்தம் இல்லையா, இதெல்லாம் அந்த பிரபந்தமானது எந்த இலக்கண வகையை சேர்ந்ததோ அத சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிரபந்தத்தில என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அத பிராதான்யமா வச்சு பெயர் வைக்கிறது. இப்படி அந்த முறைகள்லாம் பார்த்தோம்னா அதி அற்புதமா இது பாதிகளை பற்றியதான ஸ்லோகரூபமான சகஸ்ரம், அதனாலே இது பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு சொன்னா இதை காட்டிலும் தெள்ள தெளிவா அது பாட்டுடை தலைவன் யார், அதில் எத்தனை ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிற ரெண்டையும் ஒன்று சேர்த்து இங்கே பாதுகா சகஸ்ரம்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா அதுக்கு பெயரிட்டிருக்கார். ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது அது மங்கள ஸ்லோகம்னு சொல்லுவார். அது மங்களமா ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. அந்த மரப அடிவற்றி இந்த முதல் ஸ்லோகமான சந்த ஸ்ரீரங்க விருத்தி சரண பிராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவஹான், இதுல பாதுகா சகஸ்ரம் அந்தாதியாக இல்லாமல் இருந்தாலும் கூட சந்தஹான ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி சந்தஹான் 1008 ஸ்லோகத்தில் போய் முடியுது. அப்போ இந்த ரெண்டு ஆரம்பமும் சந்தகா முடிவும் சந்தகா. இப்போ இந்த சந்தகான தொடக்கம் 1008 ஸ்லோகத்துல அந்த ஜெயதீங்கிற முடிவிலேயும் சந்தகா. இப்படி இந்த ஒரு மாலை கட்டணம்னா என்ன பண்ணுவா, புஷ்பத்தை அரிசியா தொடுத்து போடுவா. தொடுத்து வந்து அத அந்த ரெண்டு பக்கமும் சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு மாலையாக்குவா. அந்த மாதிரி இந்த பாதுகா சகஸ்ரம்ங்கிறது ஒரு மாலை. ஏன்னா அந்த முதலும் முடிவும் ஒன்றாக முடிக்கப்பட்டிருக்கு, அதனால அது மாலை. அந்த மாதிரி இங்கேயும் ஆரம்பமும் சந்தகா முடிவும் சந்தகா, அதனால இந்த ரெண்டுமையும் சேர்த்து ஒன்னா கட்டிரு, அத ஒரு புஷ்ப மாலையாக ரத்னஹாரமாக அத பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி சுவாமி பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்ல ஏதாவது உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு ஆரோக்கியம்தான். திருவாய் மொழி எடுத்திருந்தா கூட உயர்வாரா உயர்னாலாம் கூட எவன் எவன் அவன் கடைசியில பிறந்தார் உயர்ந்தேன்னு அந்த 1102 பாசுரத்து கொண்டு முடிக்கிறார். அப்போ இந்த உயர்வு என்பதை ஆரம்பமாகவும் அதை கடைசியாகவும் கொண்டு திருவாய் மொழி இருக்கிறது. நம் சுவாமி தேசிகனோ பகவத் விஷயமாகிய திருவாய் மொழியிலே ரொம்பவும் அழங்கால் பட்டவர். அந்த நம்மாழ்வாரை தினத்தையும் அனுபவிச்சு மனமகிழ்வர். அதனால அந்த நம்மாழ்வார் திருவாய் மொழியை எப்படி தொடங்கினாரோ அந்த உயர்வு என்ற பதத்தை, அதே மாதிரி உயர்வுங்கிற பதத்தை கொண்டு முடிச்சாரோ நம் சுவாமி தேசிகனும் இங்கே சந்தகா அப்படிங்கிற பதத்தினாலே ஆரம்பிக்கிற அதே சந்தகா பதத்தினாலேயே இந்த கிரந்தத்தை தலையில் வைக்கிறார். சரி, இந்த சந்தகான்னு சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தகா யார் உயர்ந்தவரோ அவர்கள் சந்தர்கள். அப்போ அந்த ஒசந்தவா யாரு அப்படின்னா சந்தகா. அதனால எப்படி நம்மாழ்வார் உயர்வை கொண்டு ஆரம்பித்தாரோ உயர்வை கொண்டு முடித்தாரோ தன் திருவாய்மொழியை, அதே போன்று நம் சுவாமி தேசிகனும் அந்த உயர்ந்ததான சந்தகாங்கிற பதத்தில ஆரம்பிச்சு அதே உசந்ததான சந்தகாங்கிற பதத்தில அந்த பாதுகா சாஸ்திரத்தை தலை கட்டுறார். இந்த சந்தகா என்று சுவாமி தேசிகனாலே குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு, யார் தன்னிடத்திலே சத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சத்தையுடையவர்கள், அவர்கள்தான் சந்தகா என்ற பதத்தினாலே சொல்லப்படுபவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமாள் ஒருத்தருக்கார், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்தின், இந்த லோகத்துல எல்லாமே விஷ்ணுமயமா இருக்கு அப்படின்னு யார் மனப்பூர்வமா உணர்கிறார்களோ, திருடமாக தன் மனசிலே எப்பொழுதும் அந்த நினைவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சக்தின்னு பேரு. ஏன்னா எல்லாம் வாசுதேவனேன்னு யார் நினைக்கிறாளோ அவாசக்தி. வாசுதேவம் சர்வமிதி அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவாசக்தி. ஆனா அவ கிடைத்தறிவர்கள் ரொம்ப துர்லபம். அப்படிப்பட்டவர் கிடைக்கும்போது அந்த மாதிரி ஞானிகள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். இப்போ சாதாரணமா எல்லா கவிகளுமே ஒரு ஸ்லோகத்தை பண்றான்னா அதை ஆரம்பிக்கும் போது மூன்று விதமா ஆரம்பிப்பார். அது வந்து வந்தனா ரூபமா, அதாவது நமஸ்கார ரூபமா இருக்கும், இல்ல ஆசீர்வச்சன ஆசீர்வாதம் பண்றாளே அந்த ரூபத்தில் இருக்கும், இல்ல இந்த கிரந்தத்துல இந்த வஸ்துவை பத்தி நான் பறக்க பேச போகிறேன் அந்த வஸ்துவை நிர்தேசம் பண்ணி தொடங்குவா. இங்கே மங்களமான வஸ்து ஒன்றை குறிப்பிட சுவாமி தேசியன் குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா அதுல கிஞ்சித்தும் மிகையில்லை. ஸ்ரீரங்க பிருத்வி அப்படிங்கிறது தான் அந்த சொல். சந்தகான்னு சொன்னா ஞானிகள். அது எப்படிப்பட்ட ஞானிகள்? வாசுதேவம் சர்வமிதி. எம்பெருமானே ஆர்த்தியை போன்றோ அர்த்தார்த்தியை போன்றோ ஜிக்யாசுவை போன்றோ நான் உலகவியல் சௌகரியங்களுக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல கேவல அந்த கைவல்ய அனுபவமான சுவாத்ம அனுபவத்துக்கோ ஆசைப்படலை. நீ கொடுக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் உனக்கு கொடுப்பதான கைங்கரியத்தை தயவு பண்ணி சுவீகரித்துக் கொள் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இருக்கே, அப்படி பிரார்த்திப்பவர்கள்தான் சந்தஹா. அப்படிப்பட்ட சத்தை உடையவர்கள் சந்தஹா. இந்த நமஸ்கார ரூபமா ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாத ரூபமா ஆரம்பிக்கிறது, வஸ்து நிர்தேசம் உன்ன சொல்லி ஆரம்பிக்கிறது. இங்கே வஸ்து நிர்தேசமா சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அது யாரு அப்படின்னா ஸ்ரீரங்க பிருத்வின். இப்போ சந்தகா அப்படின்றது மறந்தும் புறந்துழா மாந்தர்கள் ஒன்று. பகவானான ஸ்ரீமன் நாராயணனை தவிர இதர சுத்திர தெய்வங்களை தன் கண்களாலே ஏறிட்டும் பார்க்காதவர்கள். அப்படி சொன்னா பகவானிடத்திலே கருணை உள்ளவராளான அவர்களுக்கு பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்றதுக்கு ஆசைப்படுறதான எத்தனையோ பேர் இருக்காளே, தேவர்கள் இருக்காளே, தெய்வங்கள்னு இதை மத்தவா கொண்டாடுறாளே. அப்போ அந்த க்ஷுத்ர தெய்வங்களும் நம்முடைய சம்பிரதாயப்படி அவளும் பாகவதாள் தானே. அப்போ பகவான காட்டிலும் பாகவதால அதிகமா போற்றணும்னு சொல்ற சம்பிரதாயத்துல அந்த க்ஷுத்ர தெய்வங்கள்னு சொல்லி அவளை நாம புறந்தள்ளுவானேங்கிறதான ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. இதுக்கு ஆழ்வாருடைய பதில் ஒன்னேதான். பலத்தனன் திரிபுரன் எரித்தவன், அங்கே சிவனை கொண்டு எம்பெருமானுக்கு வலது புறத்திலே எப்பொழுது நிற்பவன் சொல்லி ஸ்தாபிக்கிறார். அதனால நமக்கு இந்த நாராயணனை தவிர இதர தெய்வங்களே இல்லை என்றிருப்பவர்கள் நாம. இப்போ ஒரு தெய்வம்னு ஒன்ன வச்சுக்கின்றாதானே அது இந்த தெய்வம் வசத்தியா அந்த தெய்வம் வசத்தியாங்கிற இது வரப்போறது. நாராயணனை தவிர வேறு தெய்வமே இல்லை என்பதான கொள்கையை உடையவர்கள் நாம். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூர்த்தி சாமியம் இப்படிலாம் சொல்லுன் இருக்கிறவா எத்தவனா சொல்லுன் இருப்பா. ஆனா தேசிகன் வழிவந்த பரமஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் அந்த எம்பெருமானை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படிங்கறதான அந்த கொள்கைய ரொம்ப திருடமா நம்புறவா. அப்ப மற்ற தெய்வங்கள் இருக்கே சுவாமி, சிவன் இருக்கார், பிரம்மா இருக்கார், இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான், சூரியன் இருக்கான், இப்படி எத்தனையோ நாம பார்க்கிறோமே, அப்ப இதெல்லாம் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா இல்ல ஆகாசா பதிதம் துரோயம் யதாகச்சதி சாகரம் அன்யதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு பிரமாண வாக்கியம். இதுல ஆகாசத்துல எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் சரி, அது எங்கேயோ மலை மேல பெய்யறது, எங்கேயோ காட்டுல பெய்யறது, அதெல்லாம் என்ன பண்றது அப்படியே கேரா பெருகி ஒரு ஆறாகி அந்த ஆறு கடைசியில சமுத்திரத்துல போய் சேர்றதா இல்லையா. அப்போ ஆகாசத்தில் இருந்து பெய்யும் மழையானது எவ்வாறு கடைசியில் அந்த சமுத்திரத்தை சென்று அடைகிறதோ அதே மாதிரி நீ எந்த க்ஷுத்ர தெய்வங்களை வணங்கினாலும் கூட அந்த தெய்வத்தினுடைய அந்தர்யாமியாயிருக்கிறதான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த கேசவன் பரியந்தம் நம்மளுடைய வணக்கம் செல்லுகிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல, வேதாத் பரதரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான பிரமாணம். இப்போ பரம்பரம்னா வசந்ததுங்கிற அர்த்தத்திலே இங்கே சொல்லப்படலை. பரம் என்றால் அதை காட்டிலும் பிரிதொன்று இல்லை, வேறொன்று இல்லைங்கிற அர்த்தத்திலேயும் இந்த பரம்ங்கிற சொல்லானது வரும். அப்போ வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று இல்லைன்னு சொன்னா அப்போ வேதத்துக்கு சமமா இன்னும் இருக்கா, இல்ல வேதத்தை காட்டிலும் கீழ்பட்டதான சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கான்னா வேதத்தை தவிர வேற சாஸ்திரமே இல்லைன்னு சொல்ல வந்தது. அப்போ வேதத்தை தவிர வேறு சாஸ்திரங்கள் எதுவுமே இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அப்படின்னு சொன்ன வந்ததுக்காக அந்த பரம்பதமானது வந்தது. அதே மாதிரிதான் நதெய்வம் கேசவாத்பரம்னா, அதாவது கேசவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கேசவனை காட்டிலும் வேறு ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சந்தகா என்பவர்கள் எப்படி வசிப்பவர்கள்னா, மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள். அவர்கள் பகவான் வாசுதேவனை தவிர வேறு தெய்வங்களை நாடாதவர்கள், அவர்களை தெய்வமாகவே எண்ணாதவர்கள். என்ன நல்லா வாசிக்கா, நல்லா வேதாத்தியனம் பண்ணிருக்கா, அழ்வார்கள் சிசுக்கள் பிரபந்தியன் தெரியா, அவ எதை பண்ணாலும் அதுல ஒரு தாத்பரியம் இருக்கும். நல்லத்தையே பண்ணுவா, கெட்டத்தை ஒரு காலம் பண்ண மாட்டா. அப்படி இருக்கிறவ சொல்றதுதான் இது. ஆழ்வாரும் கூட இந்த எந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை சொல்றோமோ, எந்த ஸ்ரீ ராமனாலே விபீஷண ஆழ்வானுக்கு கொடுக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்திலே தற்சமயம் எழுந்திருக்கிறதான அந்த ரங்கநாதனுடைய பாதிகளுடைய பிரபாவத்தை நாம் பார்க்க போறோமோ, அந்த பாதுக அந்த ரங்கநாதர் சாக்ஷாத் அவர் அக்ஷாமூர்த்தி. இப்போ அக்ஷாமூர்த்தின்னு சொன்னா அவர் ஆராதிக்கப்பட தகுந்தவர், அதை எத்தனையோ பேர் ஆராதிச்சிருப்பா தெரியுதா. ஆனா மற்ற விதிதேச எம்பெருமான்களுக்கு இல்லாததான ஒரு ஏற்றம் ரங்கநாதனுக்கு உண்டு. என்னன்னா, இப்போ வரதன் இருக்கார், திருமலையில வெங்கடவன் இருக்கார், இப்படி எத்தனையோ திவிதேசங்கள்ல எத்தனையோ எம்பெருமான்கள் எழுந்துள்ளிருக்கார். ஆனா இப்போ வரதனை பிரம்மா ஆராதித்தார்னு கேட்டவர பெருமாள் ஆராய்ச்சியார்னு இல்லை. இது இஸ்வாகு புலதனமான இந்த ரங்கநாதனை ராமன் சாட்சாத் ஆராதிச்சிருக்கார். அப்போ விபாவதாரமான ஸ்ரீ ராமாவதாரத்திலே உள்ள ஸ்ரீராமவிரான் என்ற எம்பெருமான் அர்ச்சாவதார திருமேனியான அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் ரங்கநாதனை அப்போ அது அயோத்தியிலே இருந்தது, அப்போ அது ஆராய்ச்சிதா தெரியுது. அதனால ஒரு விபவாமூர்த்தி ஒரு அர்ச்சாமூர்த்தி ஆராதிச்சதுங்கிறதான பெருமை ரங்கநாதனை தவிர வேறு எந்த அர்ச்சாமூர்த்திக்கும் இல்லை. அதனால இது ரொம்ப வசதி. அத்தனை தினம் யார் சேவிச்சுட்டு இருக்காளோ அவ சந்தகா. அது மட்டுமில்லை, இந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணி சேகராகனு வரதோனோ, அதுல அந்த ஸ்ரீரங்க பிருத்வி, பிருத்வின்னா என்ன பிரதேசம்னு இருக்கும், ஸ்ரீரங்கமாகிற பிரதேசம் அல்லது ஸ்ரீரங்கம் என்னும் பிரதேசம்னு ஒரு அர்த்தம். அப்போ ஸ்ரீரங்க பிருத்வின்னு சொன்னா அது புண்ணிய பூமி, சத்துக்கள் அந்த சாத்வீகமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வர்த்திக்கும் புண்ணிய பூமி. அவள்லாம் என்ன பண்றான்னா, பிரதி தினம் காத்தாலியும் சாயங்காலமும் அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக, அந்த பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறா. போய் என்ன பண்ணிக்கிறா, அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலையான பாதுகையில் அந்த நம்மாழ்வாரை ஷடாரியை தன் சிரசிலே அர்ச்சகர் சாதிக்க அதை பவ்யமா ஏற்றுகிறார். அதனாலே அந்த சந்தகான்னு சொல்லப்படுபவர்கள் மிகவும் புனிதர்கள், அவர்கள் சாதுக்கள், அவர்கள் சத்துக்கள். அதனாலே சந்தகான்னு அவார முதலிலே வணங்குகிறார் நம் சுவாமி தேசிகன். பாதுகையினுடைய பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையை எடுத்து சொல்ல வரும்போது சாஸ்திரம் சொல்றது, சர்வேஷாம் ஆராதனானாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் பாகவத ஆராதனம். அப்போ பகவானுடைய ஆராதனத்தை காட்டிலும், அதாவது முதல்ல சர்வேஷாம் எல்லா ஆராதனங்களிலும் விஷ்ணுவுக்கு செய்கிற ஆராதனம் மிக உயர்ந்தது. அந்த விஷ்ணுவுக்கு செய்கிற ஆராதனத்தை காட்டிலும் பாகவதர்களுக்கு செய்கின்ற ஆராதனம் மிக மிக உயர்ந்ததுன்னு சொல்றது சாஸ்திரம். அதனால இந்த பாகவதர்களை சத்துக்களை சந்தகாங்கிற பதத்தினாலே முதல்ல வச்சு, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க பிருத்திவின்னு நிர்வாணம் கொண்டு வர சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்துல பதுவாசிருக்கல. இந்த பகவத் பக்தர் அவர் பாகவத ஆராதிப்பது என்பதுதான் இங்கே சிரேஷ்டம் என்பது முதல் ஸ்லோகத்தினாலே தெள்ள தெளிவாக நமக்கு சுவாமி தேசிகனாலே காட்டப்படுகிறது. ஒரு கிரந்தத்தை தொடங்கும் போது அது என்ன கணத்துல தொடங்கிறது, அக்ஷரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த இது ஒரு கிரந்தத்தை பத்தி ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்வர்கள் சொல்லுவது. இந்த பாதுகா சகசிரமானது மாந்திர கணத்துல தொடங்கியிருக்கு. மூன்று அக்ஷரங்கள் சன் தஹா ஸ்ரீ, இன்னும் மூணு பதம் சந்த ஸ்ரீ இல்லையா, அப்ப மூணு பதம், அதுல மூணு எழுத்துக்கள் மூணு அக்ஷரங்கள், அது மூணுமே மூணு பதமாவே இருக்கணும்னு வச்சுக்கலாம். இத குறுநடின்னு சொல்லுவா வியாக்கரணத்துல. அப்படி இந்த குறுநெடியில இது ஆரம்பிச்சிருக்கிறதுங்கிறது ரங்கம் அப்படிங்கிறது தான் பதம். அதுக்கு முன்னால ஸ்ரீங்கிற சொல் சேர்றது, அதுக்கு பின்னால பிருத்திங்கிற சொல் சேர்றது. ரங்கம் என்பதற்கு என்ன இது, அது சகல பாபத்தையும் போக்குறதுனாலே அதுக்கு ரங்கம்னு பேரு. அங்கே இருப்பவர்கள் மகாசாதுக்கள். அவ தனக்கு என்ன அனிஷ்டம் நேர்ந்தாலும் கூட அத ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டே போட்டுப்பான். தும்மினா கூட ரங்கான்னு சொல்லுவா. குழந்தை தும்புறதுன்னா ரங்கா சதாயுசு ரங்கா சகசிராயசுன்னு சொல்லுவா. கொஞ்சம் காலு எடறினா கூட ரங்காம்பா. அவ வாயில 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு ரங்கா ரங்கா ரங்காங்கிறதே இருக்கும். ரங்காங்கிற சொல்லு யாரால் சொல்லப்படுகிறதோ அவனுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறதான வச்சனம். அதனால அதுவும் ஒரு மங்கள சொல்லாகவே நாம் கொள்ள வேண்டும். தசரத மகாராஜா 64,000 வருஷம் ஆட்சி பண்ணான். அந்த நீண்டகான அவனுடைய ஆயுளுக்கு அவன் பன்னெடுங்காலம் தங்களுடைய குல ஆராதன மூர்த்தியான ரங்கநாதனை ஆராதிச்சான். அப்படிப்பட்ட அந்த ரங்கநாதன் தான் இப்பொழுது ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தின் போது ராமராலே விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு அதை லங்கைக்கு அவன் எழுந்திருடப்பட்ட சமயத்திலே ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் தானே விரும்பி இந்த உபயகாவேரிக்கு மத்தியிலே அவர் நித்தியவாசம் பண்ணார் என்று தெரியுது. அப்போ அந்த அயோத்தியில் பிரம்மாவினாலே சக்தியலோகத்திலிருந்து விஸ்வாக்கு குடதனமாக வந்தது இப்போ ராமனாலே விபீஷணனு கொடுக்கப்பட்டு அது இந்த கணம் வரைக்கும் ரங்கநாதனாக அந்த ஸ்ரீரங்கத்திலே அவர் சயனிச்சுட்டிருக்கார். இப்போ ஸ்ரீ ரங்க பிருத்வி அப்படின்றது இப்போ ஸ்ரீங்கிறதுக்கு என்ன, ஸ்ரீ என்றால் திரு என்றதான அடைமொழி. ஸ்ரீ என்பது ஸ்ரீபிராட்டியை குறிக்கும். ரங்க என்பது அரங்கம் என்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரங்கநாதன் ஆகிற எம்பெருமான் ஒரு அர்த்தம். இப்போ பெருமாள் உபயநாச்சிமாரோட தானே எப்போதும் எழுதிருப்பார் இல்லையா? சில வாகனத்தை குதிரை வாகனத்துல தனியா வருவார். அப்புறம் திருமஞ்சன காலத்துல மற்ற வாகனாதிகள்ல வரும்போது உபயநாச்சிமாருக்கும் அங்கே இடம் உண்டு. அதனால இந்த உபயநாச்சிமாரோட ரங்கநாதன் நிகழ்ந்திருக்கிறத ஸ்ரீரங்க பிருத்வி, ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு க்ஷேத்திரம், அது பூமியிலே மகத்தான ஒரு பிரதேசம்ங்கிறதுனாலே ஸ்ரீரங்க பிருத்வி. அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்க பிருத்வின்னு மூணாவது சிந்தம்னா இந்த ஸ்ரீயாகிற மகாலட்சுமி பிராட்டியும் பிருத்வி ஆகிற பூமிதேவி பிராட்டியும் ரெண்டு பேருக்கும் நடுப்புற, அதாவது உபயநாச்சிமார்களுக்கு நடுப்புற அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்திருக்கிறான். இத அத்தி அற்புதமா ஸ்ரீரங்க பிருத்வீச. சரி, இந்த ஸ்ரீரங்க பிருத்வின்னு சொன்னாரோ, அப்போ இந்த ரங்கமானது எல்லா ஸ்ரீகளையும் கொடுக்கக்கூடியது, அனைத்து சௌபாகியங்களையும் அனைத்து மேன்மைகளையும் பணங்காசு முதலாக நாம் ஆசைப்படும் அனைத்து சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த திருவரங்கமான ஸ்ரீரங்கம். அது மட்டுமல்ல, அது பிருத்வீனம். பிருத்வீங்கிற பதத்துக்கே பெருசுன்னு அர்த்தம். அந்த பெருசுங்கிறத அந்த பெரியது அப்படின்னா பிருத்வி அப்படின்னா அப்போ அவன் பிருத்வி ஈசான்னா அவன் பெரிய ஈசன், பெரிய பெருமாள் அப்படின்னு. இன்னைக்கும் நம்ம சம்பிரதாயத்துல ரங்கநாதன பெரிய பெருமாள் தானே சொல்றோம். அதனால எவன் திருவிக்கிரமனா வாமனனா அவதரிச்சு அந்த மகாபலியினிடத்திலே யாட்சிகம் வாங்கிய விற்பாடு திருவிக்கிரமனாக பேருருவம் எடுத்தானோ, ஒரு பாதம் மேலே போறது பிரம்மலோக பரியந்தம் போறது, அந்த பிரம்மா திடீர்னு எந்தருமானுடைய திருப்பாதம் வந்ததுனாலே நடுநடுங்கி போய் ரொம்ப ஆகி போட்டான். தன்னுடைய கமண்டலத்திலே தர்மதேவத்தையே ஆவாகித்து அத அந்த கமண்டலத்து தீர்த்தத்தினாலே அந்த எம்பெருமானுடைய திருப்பாதத்துக்கு அவன் நிமஞ்சனம் பண்ணா அதுதான் கங்கையாக பெருக்கெடுத்த புனிதாறு. அதை தன் சிறமேற்கொண்டான் சிவபெருமான். இப்போ கங்கையில் புனிதமாய காவியின் எழுதிப்பாட்டு என்கிறது தொண்டடி பொடியாழ்வாருடையது. ஏன்னா கங்கையை காட்டிலும் காவேரி புனிதமா. கங்கைக்காவது சிவஸ்பர்சம்ன்றதான ஒரு தோஷம் உண்டு, காவிரிக்கு அந்த தோஷமும் இல்லை. இப்போ இந்த கங்கான்னு ஏன் பேர் வந்ததுன்னா காம்புவம் கதாயிசி கங்கா, தேவலோகத்திலிருந்து கீழிறங்கி பூமிக்கு வந்ததனாலே அதற்கு கங்கான்னு பேர். இப்போ ஆடிப்பாடிய ரங்கவோ என் அழைக்கும் தொண்டர் ஆடிப்பாடியாட நாம் தெரி கங்கை குடைந்தாடும் வேட்கை என்னாவதேனர் குலசேகர ஆழ்வார். இப்போ கங்கை சிவஸ்பர்சம் என்கிறதான குறையை உடையது என்பதை பார்ப்போம். அந்த குறை இல்லாதது, அதனாலே கங்கையின் புனிதமான காவேரி. அந்த காவேரியில இப்போ ஒருத்தன் கங்கையில நீராடலைன்னா அவனுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. கங்கையில நீராடலையே நம்ம என்ன பண்றது அப்படின்னா அது போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் ஆடிப்பாடி ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதேன்னு சொல்றதுனால இந்த ஸ்ரீரங்கம் திருவீதிகளிலே ரொம்ப இதெல்லாம் ரங்கா ரங்கா ரங்கான்னு பக்தி அப்படியே மனசுல உருகிறது. கண்ண தார தாரையா ஜலம் அந்த ரங்கா ரங்கா ரங்கான்னு அந்த கோவில்ல பெருமானை சேவிச்சுட்டோ, அந்த சேவிக்க போறவாடும் சரி சேவிச்சுட்டோ வர்றவாடும் சரி அந்த கண்ணிலே ஜலம் பெருகி அது அப்படியே ஆறா பெருக்கிறது ஓடி அந்த ரோட்ல வீதிகள்ல இருக்கிற மக்கள்லாம் ஈரமா போடுறது, அது குழந்தை ஆயிடுறது. அது அந்த பாகவதால் நடந்து போறாளா அந்த பாகவதார் சூடி அந்த பாத ரேணூருக்கே அந்த திருவடி தூணு இருக்கே அது நம் தலையில பட்டுன்னா அதை காட்டிலும் பெரிய பாவனத்துவம் இருக்கான்னு, அதை காட்டிலும் பெரிய வசதி இருக்கான்னு. இந்த கங்கை நீராடுவது என்பது இதை விட உசந்ததா? ரொம்ப ரொம்ப கீழ்மட்டம் கங்கை ஸ்நானம். கங்கா ஸ்நானம்ங்கிறது அந்த ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு போற பக்தர்கள் அந்த திருவடியிலே நிதிபடுகிறதா அந்த மண்ணினுடைய புந்தி அது நம்ம தலையில பட்டதுன்னா அது கங்கை நீராட்டத்தை காட்டிலும் ஒசந்தது அப்படின்னு அந்த பாவனத்துவத்தை அவ்வளவு அழகா சொல்றார். கங்கா ஸ்நானம் எதுக்குடா? அது குறையுடையதுடா. குறையில்லாத இந்த ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு போற அந்த பக்தர்கள் பாகவதர்கள் இருக்காளே அவருடைய திருவடி துகள் தலையில பட்டதுன்னா அதை காட்டிலும் அந்த கங்கா ஸ்நானம் வசதியா என்ன? நிச்சயமா இல்லை. அப்போ இந்த ஷடாரிய நாம ஊரில் பெருமாச்சு வைக்கும்போது அது என்ன பண்றோம்? அதை நம் சிறமே சூட்டிக் கொள்கிறோம். அதனாலே அவர்கள் சந்தர்கள் அந்த சந்தர்களை அந்த பாதியை சூடுவது சூடுவது என்பது அவளுக்கு எல்லா கிருபைகளையும் எல்லா சிரேசுகளையும் அது கொடுக்கக்கூடியது வழங்கக்கூடியதான அந்த பாதுகை அந்த ஷடாரிய அவ தன் தலைமையிலே சூட்டிக்கிறதால தான் அவளுக்கு சந்தகாங்கிற ஒரு பெரியவர்களுக்கு பேரு. இல்ல முகில்வண்ணன் அருள் சூடி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு ஏழாம் பத்துல ஆழ்வார். அப்போ முகில்வண்ணன் அருள் சூடுவது என்பது என்ன? இங்கே அருள் என்பது எம்பெருமானுடைய கருணை. அந்த கருணை என்பது என்ன? அது உண்மையிலேயே பாதுகையை சூடுவதுதான். தாம் முன்னே சொன்னோம் ஸ்ரீ பிராட்டி, பூ பிராட்டி, நீலை பிராட்டி, எம்பெருமானுக்கு மூன்று பிராட்டிமார்கள். அதுக்கு மேல நம் சுவாதி தேசிகன் எம்பெருமானுக்கு இரண்டு பத்னிகளை கொடுத்துத்தான் ரொம்ப மனதிலே மகிழ்ச்சியுற்றார். அது பாதுகா தேவியின் ஒண்ணு, தயா தேவியின் ஒண்ணு. இந்த பாதுகா தேவி இல்லைன்னா தயா தேவி இல்லை, தயா தேவி இல்லைன்னா பாதுகா தேவி இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒருமித்த கருத்தை கொண்டவர்கள். இந்த பாகவதாளுக்கு ஒரு நன்மையை பண்றதில்லை. அருள் என்றால் கருணை, கருணை என்றால் தயா. அப்போ அந்த தயையை சூடுவது என்பது பாதுகையை சூடுவது, அதுவும் பிராட்டி தானே. அதனாலே அந்த பாதுகையை சூடுறதுன்னு தான் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். சுவாமி தேசிகந்தனுடைய தேசிய பிரபந்தத்தில் அடையாதாள் போல் இவள் அணுகி அப்படிங்கிறது பாசுரம். அடையாதாள் போல் இவள் அணுகின்னு இதுக்கு அருள் என்பது பாதுகை என்னும் பொருள் கொள்ளணும்னு உத்தமூர் சுவாமி அதி அற்புதமா தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, இந்த பாதுகா தேவியும் தயா தேவியும் ஒருத்தருக்கொருத்தர் இணை பிரியாதவர்கள். இந்த ரெண்டு பேருடையதான நிலைய நாம தெரிஞ்சுக்கணும்னா நம்மாழ்வாருடைய முதல் பாசுரமான உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுது எழு என்மனேன்னு வருதோனோ, அதிலே அந்த நாலாவது அடி இருக்கு துயரது சுடரடி. அது நம்முடைய துயரத்தை எல்லாம் அறுக்கும்படியான போக்கும்படியான சுடரடின்னு சொல்றது. அடின்னா எம்பெருமானுடைய திருப்பாதங்கள், அதற்கு சுடராயிருப்பது பாதுகைகள். அதனால இந்த துயரது சுடரடிங்கிறது பாதுகேன்னு தான் வச்சுக்கணும். அது பாதுகையை மட்டுமே குறிப்பிடுகிறது. அதனால சந்தகா என்பது நம்மாழ்வார் முதற்கொண்டு அங்கே ஆச்சாரிய பரம்பரையாக நமக்கு வருகின்ற எல்லா ஆச்சாரியர்களையும் நம் சுவாச்சாரிய பரியந்தம் குறிப்பிட்டதாக நாம் கொள்ளலாம். இந்த ஆழ்வாருடைய சந்ததி தான் சந்தகா. அதனாலதான் பிரபல்ல சந்தான கூட்டஸ்தர். இந்த ஆழ்வார் சந்ததி இருக்கே எம்பெருமான், எம்பிராட்டி, விஸ்வக்சேனர், அவருடைய அபராபதாரமான நம்மாழ்வார், அதை தன்னுடைய யோகதசையிலே சாட்சாத்கரித்து அவரை தனக்கு ஆச்சாரியராக கொண்ட நாத்தமுனிகள். அதனாலே அங்கே நம்மாழ்வாருக்கு அடுத்தது நாத்தமுனிகள், அதுக்கப்புறம் புண்டரீகாட்சர், ஸ்ரீராம் மிஸ்ரர், அதுக்கப்புறம் ஆள வந்தார் பெரிய நம்பி சுவாமி தேசி எம்பெருமானார், அப்புறம் சுவாமி தேசியன், இப்ப அபாபா குரு பரம்பரையில பரியந்தம் வரதோனோ, அதானே பிரபன்ன குளம். அதனாலே சந்தகா, இந்த ஆச்சாரிய பரம்பரையும் கூட இந்த ஆழ்வார் சந்ததியாக சந்தகா என்ற பதத்தினாலே நாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே இருக்கிறத அடுத்த உபன்யாசத்துல மேற்கொண்டு பார்ப்போம்னு சொல்லி இப்போதைக்கு தலைகட்டுகிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.